கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலஷானுஹு தஆலா இஸ்லாத்தை வழங்கியது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லா மாந்தர்களும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர் சமூகத்திலே ஒரு நல்லிணக்கம் நிலவ வேண்டும், சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள், சமுதாயத்தில் நிலவக்கூடிய குளறுபடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியான வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த நிம்மதியான வாழ்க்கை என்பது உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தையே உலகத்துக்கு வழங்கினான். இஸ்லாத்தை ரப்புல் ஆலமீன் உலக மக்களுக்கு வழங்கியது. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு உலகத்திலும் நன்மை உண்டு, உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை உண்டு, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் நிம்மதியான வாழ்க்கை உண்டு. அந்த இஸ்லாத்தின்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இஸ்லாமிய சட்டங்களை தங்களுடைய சட்டங்களாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு மறுமையில் வேண்டுமானால் நிம்மதி இல்லாமல் போகலாம், மறுமையில் வேண்டுமானால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காமல் போகலாம், வெற்றி கிடைக்காமல் போகலாம். ஆனால் உலகத்திலே அவர்கள் ஏற்று நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் அந்த இஸ்லாமிய சட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமா உலகத்திலே அவர்களுக்கு நிம்மதி உண்டு. இந்த ஒரு கோணத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக இஸ்லாத்தை அருளினார். அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது குறிப்பிடுகின்றான், இன்ன அர்சல்னாக ரஹமத்தல் லில் ஆலமீன் வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் அனுப்பியதெல்லாம், உம்மை அனுப்பியது எதற்காக வேண்டி என்றால் உலக மக்கள் எல்லோருக்கும் ரஹமத்த ஆத்தா உம்மை அனுப்பியிருக்கின்றோம். உம்மை பின்பற்றி நடக்கும் பொழுது, உம்முடைய சட்டங்களை அவர்கள் தமதாக்கிக் கொள்ளும் பொழுது, நீ சொல்லக்கூடிய வழிமுறைகளை அவர்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர் வாழ்க்கையிலே நிச்சயமாக நீர் ஒரு மிகப்பெரிய ரஹமத்தா இருப்பீர், அவர்கள் முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி என்பதைத்தான் அல்லாஹ் ரஹமத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உலகத்தாருக்கெல்லாம் மிகப்பெரிய அருட்கொடை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அருட்கொடை. ரஹமத்தல் லில் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ரஹமத்தல் லில் மூமினீன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மாறா ரஹமத்தல் லில் ஆலமீன். காரணம் என்னவென்றால் எம்பெருமானாருடைய சட்டங்களை உலகத்தில் உள்ள மக்கள் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட நிலையில் பெருமானாரை பின்பற்றினாலும் சரி, ஈமான் கொள்ளாத நிலையில் பெருமானாருடைய சட்டங்களை பின்பற்றினாலும் சரி, அவர்களுக்கு உலகத்தில் நிம்மதி உண்டு, உலகத்தில் சுபிட்சம் உண்டு என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவதுண்டு, இஸ்லாம் என்பது ஒரு ஆன்மீக பாதை அல்ல, இஸ்லாம் என்று ஒரு மதம் அல்ல, இஸ்லாம் என்பது ஒரு சமயம் அல்ல. மாறாக உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுடைய தீர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்திலே சொல்லியிருக்கின்றான். ஒரு மனிதன் உலகத்திலே வாழும்போது அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை வழிநெறிதான், கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வழிநெறிதான் இஸ்லாம் என்பது. வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பது ஒரு மதமோ ஒரு சமயமோ அல்லது ஒரு சம்பிரதாயமோ ஒரு சடங்கோ நிறைந்த ஒரு கொள்கை அல்ல. மாறாக மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதை. அந்த பாதையை ஈமானோடு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உலகத்தில் வெற்றி, மறுமையில் வெற்றி. ஈமான் இல்லாமல் அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு உலகத்தில் மட்டும் வெற்றி, மறுமையில் வெற்றி இல்லை. இதுதான் ரப்புல் ஆலமீனுடைய நியதி. அந்த அடிப்படையில் இதை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம், அது குர்ஆன் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்ன சட்டங்களாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மூலமாக சொன்ன சட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த சட்டங்களை சற்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இது முஸ்லிம்களுக்காக சொல்லப்பட்ட சட்டங்கள் அல்ல, முஸ்லீம்களுக்காக வேண்டி நடைமுறைப்படுத்துவதற்கான சொல்லப்பட்ட சட்டங்கள் அல்ல, மாறாக உலகத்தார் எல்லோருமே நடைமுறைப்படுத்துவதற்கான அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட சட்டம் தான் இது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்தை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த அற்புதமான சட்டத்தை விட்டுவிட்டு, இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது முஸ்லீம்கள் மட்டுமல்ல உலக மக்கள் எல்லோருமே சுபிட்சமாக வாழ்வதற்காக, உலக மக்களுக்கு மத்தியிலே அமைதி நிலவுவதற்காக, உலக மாந்தர்களுக்கு மத்தியிலே நல் இணக்கமும் நல்ல நல்ல ஒற்றுமையும் நிலவுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்ட அற்புத நெறிதான் அல்லாஹ்வுடைய சட்டங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சட்டத்தை விட்டுவிட்டு யார் இன்னொரு சட்டத்தை கையாளுகின்றானோ, அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை விட்டுவிட்டு, அல்லாஹ் காட்டிய சரியான செயல்பாட்டுக்குரிய அந்த பாதையை விட்டுவிட்டு தான் மனமோட போக்கிற ஒரு பாதையை ஒரு வழியை தேர்ந்தெடுப்பானால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்வுடைய பாதையில மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது என்று ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக சொல்கின்றான். சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், சட்டம் என்பது இஸ்லாம் என்பது முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது என்பது வெறும் தொழுகைக்குரிய சட்டங்கள் அல்ல, வெறும் நோன்புக்குரிய மசாயல்கள் அல்ல, அல்லது ஹஜ்ஜுக்குரிய வழிமுறைகள் அல்ல, அல்லது ஜகாத்துரிய சட்டத்திட்டங்கள் அல்ல, மாறாக வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள், அது சிவில் பிரச்சனையாக இருக்கட்டும், கிரிமினல் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது சமுதாயம் சம்பந்தப்பட்ட சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் போன்றவைகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து சட்டங்களுக்குமே ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றான். அந்த வழிகாட்டுதல் தான் உலக மக்கள் எல்லோருக்கும் வெற்றி தரக்கூடிய வழிகாட்டுதல். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. என்ன சம்பவம் என்றால், ஒரு யூதருக்கும் யூதர் ஒருவருக்கும் பிஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகர் முனாஃபிக், நயவஞ்சகர் என்றால் நமக்கு தெரியும், வெளியே பார்ப்பதற்கு முஸ்லீம் போல இருப்பார், உள்ளுக்குள்ளே காஃபிராக இருப்பார். இந்த நயவஞ்சகருக்கும் யூதர் ஒருவருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டு விடுகின்றது. இந்த தகராறு ஏற்பட்ட உடனேயே அந்த யூதர் சொல்கின்றார், நம்முடைய தகராறை தீர்ப்பதற்கு முஹம்மது இடத்திலே செல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லலாம், ஏனென்றால் நீதமாக தீர்ப்பு வழங்குபவர் அவர் மட்டும்தான், அவரால் தான் நீதமான தீர்ப்பு வழங்க முடியும், ஆகவே அவரிடத்தில் செல்லலாம் என்று யார் கூப்பிடுகின்றார், யூதர் கூப்பிடுகின்றார். ஆனால் இந்த நயவஞ்சகன் சொல்கிறான், முனாஃபிக் சொல்கின்றான், ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றால் நிச்சயமாக நியாயப்படி தீர்ப்பு வழங்குவார்கள், அப்படி நியாய தீர்ப்பு வழங்கினால் அது தனக்கு பாதகமாக இருக்கும் என்பதை இந்த முனாஃபிக் விளங்கிக் கொண்டான், நயவஞ்சகன் விளங்கிக் கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவர்களா என்று பார்க்க மாட்டார்கள், யாராக இருந்தாலும் சரி ஒரே சட்டம் ஒரே திட்டம் என்ற அடிப்படையில் தான் நீதம் வழங்கினார்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மல் அசபியா, யார சொல்லல்லா, இனவாதம் என்றால் என்ன, இனவாதம் அதாவது தான் சார்ந்த இனம், தான் சார்ந்த மொழி, தான் சார்ந்த ஊர், தான் சார்ந்த நாடு என்று இந்த ஒரு பகுதி அல்லது கலாச்சாரம் அல்லது இனம் ஒரு மொழியை வைத்து சில மனிதர்களுக்கு வெறி ஏற்படுது உண்டு. அந்த வெறியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, யார சொல்லல்லா இனவாதம் என்றால் என்ன, இன வெறி என்றால் என்ன என்று. மல் அசபியா, இன வெறி என்றால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஹூன அஹாக ஃபி ஜுல்மிஹி அன்னஹு கான மின் அஹ்லிக, உன்னுடைய இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக, அல்லது உன்னுடைய மொழியை சார்ந்தவன் என்பதற்காக, அல்லது உன்னுடைய ஊரை சார்ந்தவன் என்பதற்காக, அல்லது உன்னுடைய மதத்தை உன்னுடைய கொள்கையை சார்ந்தவன் என்பதற்காக உன்னுடைய சகோதரன் ஒருவன் தவறு செய்தால், அநியாயம் செய்தால், அந்த அநியாயத்திலும் நீ அவருக்கு உதவி செய்வாயானால், தானமா இன்னைக்கு நம்மள பல பேர் பார்க்கலாம், அவன் 1000 தப்பு செட்டுங்க நம்ம ஊருக்காரன், அதனால கண்டிப்பா விட்டுருங்க, அவன் 1000 தப்பு செட்டுங்க முஸ்லீம்காரன், அதனால அவன் ஹெல்ப் பண்ணுங்க, ரெண்டு பேர் தப்பு, ரெண்டு பேர் தவறு செய்கிறார்கள், ரெண்டு பேர் மத்திய தகராறு ஏற்படுகின்றது, பிரச்சனை நம்ம இடத்துல வருகின்றது, நான் பார்க்கிறோம் தப்பு யார் மேலே, ஒரு முஸ்லீம் தான் தப்பு, அப்போ தப்பு செய்தவன் முஸ்லீம் என்பதற்காக நாம் அவனுக்கு உதவி செய்வோம் எனால் பெருமானா சொல்லலாம், இதுக்கு பேர் தான் இனவெறி, இதுக்கு பேர் தான் இனவெறி. ஒரு அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், அங்கே நம்முடைய மொழி பேசக்கூடிய ஒரு தமிழனுக்கும் அல்லது இன்னொரு நாட்டை சார்ந்த ஒருவனுக்கும் தகராறு ஏற்பட்டு விடுகிறது, அங்கே நாம் இவன் தப்பு செய்தவன் நம்முடைய மொழி பேசக்கூடிய என்பதற்காக, தப்பு செய்தவன் நம்முடைய நாட்டை சார்ந்தவன் என்பதற்காக அவன் மேலதான் தப்பு இருக்குது, இருந்தாலும் நம்மூருக்காரன் நாம அவன் உதவி செய்யறார், யார் உதவி செய்வா என்று, அவன் தவறு செய்தாலும் அவனுடைய தவறுக்காக வேண்டி நாம் அவனுக்கு உதவி செய்வோம் என்றால், நம்ம ஊருக்காரன் என்பதற்காக நம்முடைய மொழி பேசக்கூடிய என்பதற்காக, நம் இனத்தை சார்ந்த என்பதற்காக, நம் தேசத்தை சார்ந்த என்பதற்காக உன்னுடைய சகோதரன் தவறு செய்யும் பொழுதும் அந்த தவறுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் இதற்கு பேர் தான் இனவெறி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான வெறியை இஸ்லாம் தூண்டவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான வெறியை இஸ்லாம் தூண்டவில்லை. ஆயிரம் தப்பு செய்யுங்க, நம்ம பாஷை பேசுறவன் ஆயிரம் தப்பு போயிட்டோம், நம்ம ஊருக்காரன் ஆயிரம் தப்பு செய்யணும், நம்ம முஸ்லீமே, நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறது யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அதனால நாம் எல்லாம் சேர்ந்து அந்த அநியாயக்காரனுக்கு உதவி செய்வோம் என்று உதவி செய்வோம் என்றால் இதற்கு பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இனவெறி என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இனவெறியை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை, முஸ்லீம்கள் அங்கீகரிக்கவில்லை. அதனால தான் ஆரம்பத்திலே எங்கெங்கெல்லாமோ தீவிரவாதங்கள் நடந்தது, கோயம்புத்தூரிலே குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது, அதே போன்ற காஷ்மீரிலே தீவிரவாத செயல்கள் நடந்தன, போதா ரயில் வைப்பு கூட முஸ்லீம்கள் செய்ததாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுதெல்லாம் நல்ல சிந்தனையுள்ள நியாயமான முஸ்லீம்கள் பட்டவர்த்தனம் அறிவித்தார்கள், தவறு யார் செய்தாலும் தவறுதான், தீவிரவாத செயல் யார் செய்தாலும் தவறுதான். ஏன், காரணம் என்ன, நம்ம மார்க்கத்தை சார்ந்த செஞ்சிருக்கானே, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த செஞ்சிருக்கானே என்பதற்காக இஸ்லாம் ஆதரிக்க சொல்லவில்லை. தவறு யார் செய்தால் தவறு என்று பகிரங்கமாக நீங்க ஒப்புக்கொள்ள தவறும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் அந்த யூதர் கூப்பிட அந்த முனாஃபிக் நினைக்கின்றான், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டும் சொல்லி நியாயமான தீர்ப்பு வழங்குவார்கள். ஆகவே நாம் அவங்கள்ட்ட போக வேண்டாம், யூதர்கிட்ட போவோம். யூதருடைய தலைவன் காபி பின் அஷ்ரஃப் சொல்லி யூதருடைய தலைவன், அவன்கிட்ட போலாம். ஏன் சொன்னா அவன்கிட்ட கொஞ்சம் லஞ்ச லஞ்சம் கொடுத்தா நமக்கு சாதகமான தீர்ப்பு வாங்கிடலாம் என்று முனாஃபிக் எங்கே அழைத்தான், யூதருடைய தலைவனத்தில் அழைத்தான் தீர்ப்புக்கு வா என்று. யூதன் எங்கே அழைத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தான் வா தீர்ப்புக்கு, இங்கே தான் சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்று. கடைசியில் ரெண்டு பேரும் தகராறு செய்து கொண்டிருக்கும் பொழுது சில முஸ்லீம்கள் கூடி விடுகிறார்கள். கூடிய உடன் இந்த முனாஃபிக் பார்க்கிறான், முஸ்லீம்கள் கூடி தெரிஞ்சு போச்சுட்டா நம்முடைய வண்டவாளம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் விசாரிக்கின்றார்கள், இந்த பிஷர் என்ற முனாஃபிக்கையும் அந்த யூதனை ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து விட்டு இந்த பிஷர் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கங்கள் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாதகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்குகிறார்கள். நீ செஞ்சுதான் தப்பு, உனக்கு பாதகமாக தான் தீர்ப்புன்னு சொல்லி அவனுக்கு பாதகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கி அந்த யூதனுக்கு சாதகமாக முடித்துக் கொள்கிறார்கள். ரெண்டு பேரும் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தோட பிஷர் என்று சொல்லக்கூடிய இந்த முனாஃபிக் அந்த யூதன் சொல்றான், இந்த பாருப்பா முகமது செஞ்ச தீர்ப்புல எனக்கு உடன்பாடு கிடையாது, எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால நீ ஒரு முஸ்லீம் தான் தீர்ப்பு நினைக்கிற, ஒரு முஸ்லீம் தான் தீர்ப்பு நினைக்கிற, வா உமர்கிட்ட போலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டான். ஏன், முனாஃபிக் என்ன எதிர்பார்த்தார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாகவே காபிர்கள் மீது இஸ்லாமிய எதிரிகள் மீது கொஞ்சம் கடுமையான குணமுடையவர்கள். அவங்கள்ட்ட போனா நம்ம முஸ்லீம்ங்கிறதுனால அவங்க சாதாரண ஒரு தீர்ப்பு கிடைச்சிடலாம் என்று எதிர்பார்த்து உமரத்திலே கூப்பிட்டான் அந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக். யூதர் அதுக்கு ரெடி ஆயிட்டான், ரெண்டு பேரும் போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன உடனே இந்த யூதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, நடந்த விவரத்தை போக சொல்லிட்டான், எங்களுக்குள்ள இந்த மாதிரி தகராறு, நாங்க நேரம் ரசூலுல்லாஹி எடுத்துட்டு போனோம், நபி ஸல்லல்லாஹு இப்படி தீர்ப்பு அளிச்சாங்க, ஆனா இது வெளியே வந்த பிறகு ரசூலுல்லாஹி சொன்ன தீர்ப்பு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு, அதனால இப்ப உங்கள்ட்ட வந்திருக்கோம், நீங்களும் நியாயமான தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லி நடந்த செய்தியை போல சொல்லிட்டாரு. அநியாயமான முறையில் உமர் ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டார், இவர் எப்படி ஒரு முஸ்லீமை கொலை செய்யலாம், இப்படி தப்பாச்சே அப்படின்னு சொல்லி மதினா முழுவதும் காட்டு தீயா அந்த செய்தி பரவிடுது. பரவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி உமரை கூட்டு கேக்குறாங்க, என்ன உமர் இப்படி நடந்து உண்மையா, உமர் ரலியல்லாஹு யார சொல்லலாம் உண்மைதான், ஏன் சொன்னா எப்ப உங்களுடைய தீர்ப்பை மதிக்காம என்கிட்ட வந்தானோ அப்ப அவன் காஃபிரா போயிட்டான். நீங்க ஒரு தீர்ப்பு அளித்திருக்க, அந்த தீர்ப்பை அவன் மதிக்கவில்லை என்றால் அந்த தீர்ப்பிலே குறை கண்டு இனி உங்க அல்லாத இன்னொரு இடத்துல அவன் தீர்ப்புக்கு செல்வானே என்றால் அவன் முஸ்லீமா இருக்க முடியாது, அதனாலதான் யார சொல்லா நான் முஸ்லீம் இல்லைங்கிறதால கொலை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கண்டிக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் உமரை நீங்க செஞ்சிருக்க கூடாது. அவன் முனாஃபிக்காரோட நயம் கொஞ்சம் இருக்கும், அல்லாஹ் தான் தெரியும், ஆனா மக்கள் பொதுமக்கள் பார்க்கற அவன் முஸ்லீம் தான் பார்ப்பாங்க, அவன் முனாஃபிக் பொதுமக்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்க எப்படி இந்த தப்பை செஞ்சிருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அந்த நேரத்துல தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த காரியம் தவறே அல்ல, அது சத்தியமான நிச்சயமான உண்மை என்பதை உறுதிப்படுத்தி அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். உமர் செய்த தவறே அல்ல, அவர் செய்த உண்மைதான், நியாயம் தான் என்பதை உறுதிப்படுத்தி அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். ஃபலா நபியே வா ரப்பிக்கே, உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கின்றான். உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக, உம்முடைய அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யுமினூன, யாரா இருந்தாலும் சரி ஒருபோதும் உண்மையான மூமினா ஆக முடியாது. நான் வெளியில ஆயிரம் கலிமா சொல்லட்டும், ஆயிரம் சிக்கிரி செய்யட்டும், ஆயிரம் தொழுகை தொழட்டும், லா யூமினூன அவர் ஒருபோதும் மூமினா ஆக முடியாது. எதுவரை என்றால் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளிலே, தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட தகராறுகளிலே, தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிணக்குகளிலே, பிரச்சனைகளிலே உங்களை அவர்கள் இறுதி தீர்வாக ஆக்கும் வரை, உங்களை அவர்கள் இறுதி தீர்வாக ஆக்கி, தீர்ப்பா இறுதி நீதிபதியாக ஆக்கி, சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து சரியான தீர்ப்பை எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கினீர்களோ அந்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த விதமான குறையும் காணாமல் இருப்பார்கள். ஆனால் அப்ப நீங்க அவங்க அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எல்லா கருத்து வேறுபாடுகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், பிணக்குகளிலும், தகராறுகளிலும் உங்களையே நீதிபதியாக ஆக்கி, நீங்கள் அளித்த தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்று அதில் எந்த விதமான குறையும் காணாமல் இருந்தால்தான் அவர்கள் மூமின்கள். தஸ்லீமா, அதற்கு பிறகு நீ சொன்ன தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ சொன்ன தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் மூமின்கள். அப்படி நீ சொன்ன தீர்ப்பிலே அவர்கள் குறை காணுவார்கள் என்றால், திருப்தி அடையவில்லை என்றால், நீ சொன்ன தீர்வே பரிபூர்ணமான ஒரு திருப்தி அவர்களுக்கு ஏற்படவில்லை என்றால், லாய் உமினூன அவர்கள் ஒருபோதும் மூமினாக ஆக முடியாது. ஆகவே உமர் ரலியல்லாஹு தஆலானோ ஒரு மூமியை கொலை செய்யவில்லை, உம்முடைய தீர்விலே குறை கண்ட ஒரு காசிலைத்தான் கொலை செய்தார் என்று அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தீர்ப்பளித்து ஆயத்திருக்கிறான். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நான் எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நான் எந்த சட்டத்தையும் தேடி செல்லக்கூடாது. நம்முடைய சிவில் பிரச்சனையா இருக்கட்டும், கிரிமினல் பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், வியாபார பிரச்சனையா இருக்கட்டும், அதற்கு திரிய தீர்வு ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சட்டங்களில் இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு நாம் மாற்று சட்டங்களை தேடி செல்வோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் பார்க்கின்ற உலகத்திலே, உதாரணமாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி பத்திலே ஒரு பிணக்கு ஏற்படுகின்றது, தகராறு ஏற்படுகின்றது, ஏற்படுவது இயற்கை. அந்த பிணக்கை எப்படி தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்கின்றான், அந்த பிணக்கை எப்படி தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான், உங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி மத்தியில் பிணக்கு ஏற்பட்டால், ஹக்கமா மின் அஹ்லிஹி வ ஹக்கமா மின் அஹ்லிஹா, பெண்ணுடைய தரப்பிலிருந்து ஒரு நீதிபதியும், ஆணுடைய தரப்பிலிருந்து ஒரு நீதிபதியும், ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்திலிருந்து, அல்ல நீதிபதி வெளியாக சொல்லல, அவங்களுடைய குடும்பத்தார் சொந்தக்காரர்கள் இருந்தே ரெண்டு பேரும் பொது ஆளுநர் வர வச்சு அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசணும், என்ன பிரச்சனை, நீ என்ன கம்ப்ளைண்ட் அவன் மேல, உனக்கு என்ன கம்ப்ளைண்ட் இவன் மேல என்று ரெண்டு பேருடைய பிரச்சனை தேர்த்து அவர்கள் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு சமாதானமாக மனைவி கணவன் பேச்சை கேட்டு நடக்கல, அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்யுங்கள், அல்லாஹ் சொல்கின்றான். உபதேசங்கள் கட்டுப்படல, ஒரு மனைவி கணவனுடைய உபதேசங்கள் கட்டுப்படல. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களை உங்களுடைய படுக்கையிலிருந்து பிரித்து விடுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் போது தீர்க்கக்கூடிய தீர்ப்பை அல்லாஹ் சொல்கின்றான், எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களுடைய படுக்கையிலிருந்து சட்டம் விலக்கி வையுங்கள். அதற்கும் அந்த மனைவி கட்டுப்படல, படுக்கையிலிருந்து விலகி அப்புறம் கட்டுப்படல. மூன்றாவது அல்லாஹ் சொல்கின்றான் காயம் ஏற்படாதவர் லேசா அடியுங்கள், அவர்களை பயமுறுத்து, பயம் ஏற்படுவதற்காக, ஓஹோ நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய கணவன் நம்ம கட்டுப்பட்டு நடக்காட்டா அடிக்கவும் துணிந்து விடுவார் போலும் என்று பயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு லேசா அடிப்பதை போன்று பாவனை காட்டுங்கள், ஆடு மாடுகள் அடிப்பதை போன்று அடித்து விடாதீர்கள். எந்த உரிமையும் கிடையாது மனைவி அடிப்பதற்கு, வேற வழியே இல்லைன்ற பட்சத்திலே அடிப்பதை போன்ற ஒரு பாவனை காட்டுங்கள். அதற்கும் கட்டுப்படவில்லையா, அதற்கும் பயப்படவில்லையா, அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களை அழகான முறையில் தலாக்கு விட்டு விடுங்கள், அழகான முறையில் தலாக்கு விட்டு விடுங்கள். அது எப்படி தலாக்கு சொல்லணும், அந்த பெண் மாதவிடாய் முடிந்து மாதவிடாய் சுத்தமான பிறகு அந்த சுத்தத்திற்கு பிறகு அவருடன் வீடு கூடாத நிலையிலே அவரை தலாக்கு சொல்ல வேண்டும். இதுதான் தலாக்கு சொல்லக்கூடிய சரியான முறை. இது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படும் பொழுது ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அழகான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை விட்டுவிட்டு, இந்த தீர்ப்பை அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை ஓரம் கட்டிவிட்டு, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தை ஓரம் கட்டிவிட்டு ஒரு மனிதன் தனக்கு டைவர்ஸ் வேண்டி, விவாகரத்து வேண்டி கோர்ட்டுக்கு செல்வானால் அங்கே கோர்ட் என்ன சொல்லும் என்றால், என்ன காரணம் என்று கேட்கும். ஒரு காரணம் சொல்கின்றான் மனைவிக்கு எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று, கோர்ட்டு கேட்க என்ன காரணம், காரணம் ஒண்ணு இல்லைங்க, மனசு ஒத்துக்கல, ரெண்டு பேரும் மனசு சரியில்லை, பிடித்த இல்லை, பிடித்தாலும் வாழ முடியும், பிடித்தவில்லை, அதனால டைவர்ஸ் கொடுங்க. இந்த காரணம் சொன்னால் கோர்ட்ல டைவர்ஸ் கிடைக்காது, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கணும், ஏதாவது காரணம் இருக்கணும். அப்ப இவன் பாப்பான், இந்த கணவன் பாப்பான், என்ன காரணம் சொன்னா தனக்கு டைவர்ஸ் கிடைக்கும், மனம் பிடிக்கல சொன்னா தரமாட்டாங்க டைவர்ஸ், என்ன காரணம் சொன்னா டைவர்ஸ் கிடைக்கும், என் மனைவி நடத்த சரியில்லைங்க, அப்பதான் டைவர்ஸ் கிடைக்கும். ஒரு பத்திரித்தனமான பெண், ஒரு சுத்தமான பெண், கணவனை தவிர யாராயும் உள்ளத்தால் கூட நினைக்காத பெண், அந்த பெண் மேல ஒரு அபாண்டமான பழி சொல்றான், என்னண்டு அந்த பெண் தவறான நடத்தை உள்ளவள், அவள் வெளியே சுத்துறா, ஊர் சுத்துறா, கண்டவன் கூட போறா என்று சொல்லி விடுவானே, உடனே அவன் டைவர்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த பெண் மனசு பிடிக்கல, கணவனுக்கு கணவனுக்கான டைவர்ஸ் கேட்க போறா, கணவன் விடுதலை கேட்க போறா கோர்ட்டுக்கு, கோர்ட்டு என்ன காரணம் சொன்னா டைவர்ஸ் கிடைக்கும் யோசிச்சு பாக்குறா, மனசு பிடிக்கலன்னு சொல்றா டைவர்ஸ் கிடைக்கல, கோர்ட்டு என்ன சொன்னா ஏத்துக்கும் யோசிச்சு பாக்குறா, கணவனுக்கு ஆண்மை இல்லை அப்படின்றான், அப்பதான் டைவர்ஸ் கிடைக்கும். சோழ இவர் ரெண்டு பேரும் டைவர்ஸ் கிடைச்சிடும், இவன் சொல்லுவான் கணவன் மனைவி நடத்தை கெட்டவள் டைவர்ஸ் கிடைச்சிடும், இவன் சொல்லுவான் கணவனுக்கு ஆண்மை இல்லை டைவர்ஸ் கிடைச்சிடும். ஆனால் இதற்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும், இதற்கு பிறகு ரெண்டு பேருடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும், இந்த கணவனுக்கு இன்னொரு பெண் கிடைப்பாளா, இவனுக்கு ஆண்மை இல்லை என்ற காரணத்தினால் அவள் விவாகரத்து வாங்கி சென்று விட்டால் வேறொரு பெண் இவளை திருமணம் முடித்துக் கொள்வாளா இவனை, அதே போல நடத்தை கெட்ட நடத்தை கெட்டவள் என்ற காரணத்தை சொல்லி அவள் டைவர்ஸ் வாங்கிவிட்டால் இன்னொரு ஆண் இவளை திருமணம் செய்வானா, பிறகு இரண்டு பேருமே வழிகட்டு இரண்டு பேருமே ஹலாலான பாதையை விட்டு ஒரு ஹராமை தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், ஒரு ஹராமின் பக்கம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், இதனால் சமுதாய சீரழிவு ஏற்படும், சீர்கேடுகள் பெருகும், விபச்சாரங்கள் பெருகும், அநியாயங்கள் பெருகும், ஒட்டுமொத்த சமுதாய குளறுபடியில் விழுந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, திருமணம் என்பதை எப்படி அல்லாஹ் லேசாக்கி வைத்தானோ அதுபோன்று அந்த திருமண விவாக ரத்து என்பதையும் அந்த உரிமையை ரப்பல் ஆலமீன் கணவனுடைய கையில கொடுத்திருக்கிறான், மனைவியுடைய கையில கொடுத்திருக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. அல்லாஹ் சொன்ன இந்த அற்புதமான தீர்வை நம்ம ஓரம் கட்டிட்டு மனிதர்களுடைய மூளையை வைத்து மனிதர்களுடைய சிற்றறிவை வைத்து மனமோட போக்கில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் பால் மனிதன் போகும்போது தேவையில்லாத சீர்கேடுகள் சீர்குலைவுகள் ஏற்படுகின்றன. கண்ணியத்திற்கு சகோதரே, நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் நம்முடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வை அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்ல வேண்டும், அல்லாஹ் தூதரிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். எகிப்திலே அப்துல் காதர் அவுதா என்ற மிகப்பெரிய நீதிபதி இருந்தார்கள், ஒரு மிகப்பெரிய நீதிபதி எகிப்து அரசில் இருந்தார்கள். ஜமால் அப்துல் நாசர் என்பவன் எகிப்தை ஆண்டு வந்த நேரத்திலே, எகிப்தினுடைய அதிபதியாக இருந்த நேரத்திலே அப்துல் காதர் அவுதா அவர்கள் ஒரு சிறந்த நீதிபதியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதவி உயர்வு வருகின்றது, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவி உயர்வு வருகின்றது அப்துல் காதர் அவுதா அவர்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பொழுது பதவி உயர்வு வரக்கூடிய நேரத்திலே ஒரு சாதாரண முஸ்லீமாக இருந்த அப்துல் காதர் அவுதா அவர்கள் எகிப்தில் இருந்த அப்பொழுது இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி வந்த ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய மார்க்க அறிஞரை இந்த அப்துல் காதர் அவுதாவை சந்திக்கின்றார்கள். சந்தித்து அந்த அப்துல் காதர் அவதாரத்திலே ஹசனுல் பன்னா ரஹமத்துல்லாஹி அலைஹி பேசிக் கொண்டிருக்கும் சொல்கிறார்கள், உங்களுக்கு எப்படி இந்த மனிதர்களுடைய தீர்ப்பை சட்டத்தை வைத்து மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தை வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு உங்களுடைய எண்ணம் எப்படி இடம் கொடுக்கிறது, உங்களுடைய ஈமான் எப்படி இடம் கொடுக்கிறது, அல்லாஹ் வழங்கிய அற்புதமான சட்டம் இருக்கிறது, அப்துல்லாஹ்வின் கொடுத்த அற்புதமான தீர்வுகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கொடுத்த அற்புதமான தீர்வுகள் இருக்கின்றன, கியாமத்தினால் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்க, அதை ஒதுக்கிவிட்டு மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தை வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு உங்களுடைய ஈமான் எப்படி இடம் கொடுக்கிறது என்று ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கின்றார்கள். இந்த வார்த்தை மிகப்பெரிய நீதிபதியான உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய அப்துல் காதிர் அவுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகின்றது. நியாயம் தானே, நாம் எத்தனையோ சட்டங்களை படித்திருக்கின்றோம், எத்தனையோ சட்டங்களை இயற்றிருக்கின்றோம், எத்தனையோ சட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம், ஆனால் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சட்டத்திற்கு மாற்றமாக நாம் ஒரு சட்டத்தை ஏற்றுவோம் எனால், கொண்டு வருவோம் எனால், நடைமுறைப்படுத்துவோம் எனால், அல்லாஹ் அதனை ஷைத்தானுடைய சட்டம் என்று சொல்கின்றான். இந்த வசனத்தை பார்க்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி எடுத்து காட்டுகின்றார்கள். அப்துல் காதிர் அவுதா அவர்களும் இந்த வசனத்தை பார்க்கின்றார்கள். அலம் தர இலல்லதீன யஸ்அமுன அன்னஹும் ஆமனு பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கபலிக. நபியே, நீங்கள் சில பேரை பார்க்கவில்லையா, சில பேரை பார்க்கவில்லையா, அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொண்டோம் விசுவாசித்தோம் என்று வாயாளர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சட்டங்களை தவிர மற்ற அத்தனை சட்டங்களையும் தூக்கி எறிந்து அதை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடப்பட்டிருக்க அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுவிட்டு ஷைத்தானுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகின்றார்கள், ஷைத்தானால் இயற்றப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகின்றார்கள். ஷைத்தான் அவர்களை நீண்ட நெடிய வழிகட்டிலே கொண்டு செல்ல ஆசைப்படுகின்றான் என்ற இந்த வசனத்தை பார்த்தவுடன், ஆஹா, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ் ரசூல் மீதும் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுவிட்டு மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்களின் மேல் செல்வோம் எனால் இது ஷைத்தானுடைய சட்டத்தை நாடி செல்வதாகத்தானே ஆகும் என்று முடிவு செய்துவிட்டு நேரடியாக எகிப்தினுடைய அதிபராக அப்போது இருந்த ஜமால் அப்துல் நாசருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் அப்துல் காதிர் அவுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என்ன கடிதம் என்றால், நான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க தயார், தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க தயார், ஆனால் இனிமேல் என்னுடைய தீர்ப்பிலே நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படிதான் தீர்ப்பளிப்பேன். உன்னை போன்ற அற்பமான மனிதர்களால் இயற்றப்பட்ட, உன்னை போன்ற சிறுமதியாளர்கள் சிற்ற வாழ்வர்கள் குறுமதியாளர்களால் ஈட்டப்பட்ட இந்த அற்பமான சட்டங்களை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் அற்புதமான சட்டங்கள் இருக்கும்போது நானே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே நான் இனிமேல் அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி தான் தீர்ப்பளிப்பேன் என்று கடிதம் எழுதுகின்றார்கள் ஜமால் அப்துல் நாசருக்கு. ஜமால் அப்துல் நாசர் இஸ்லாத்தை அழிப்பதற்கென்றே எடுத்த பிறவிகளில் ஒருவன். இஸ்லாத்தை அழிப்பதற்கென்றே சில பிறவிகளை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான். அபூஜஹலிலிருந்து ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட பிறவிகளில் ஒருவன் இந்த ஜமால் அப்துல் நாசர். இவன் உடனடியாக சொன்னான், எகிப்தினுடைய ஜனநாயக சட்டத்தை ஏற்று அதற்கேற்றார் போல் நீங்கள் நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தலைமை பொறுப்பை ஏற்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விலகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இல்லை என்றால் உண்மை இந்த வார்த்தை சொன்னதற்காக, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன், மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தீர்ப்பளிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக உண்மை 18 வருடங்கள் சிறை தண்டனை அறிவிப்பேன் என்று அவன் மிரட்டினான். 18 வருடங்கள் சிறையில் தள்ளுவேன் என்று சொன்னான். அப்துல் காதர் ரவுதா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சந்தோஷமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிற இந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படிதான் தீர்ப்பளிப்பேன், இல்லை என்றால் சிறைக்கு செல்கிறேன் என்று 18 வருடம் சிறையில் இருந்தார்கள் அப்துல் காதர் அவுதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணித்திருக்க சகோதரர்களே, எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், இன்று நமக்கு மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, எத்தனையோ சச்சரவுகள் ஏற்படுகின்றன, எத்தனையோ பிணக்குகள் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த பிணக்குகளுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்று நாம் சிந்திக்கக்கூடிய தயாராக இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அல்லாஹ் ரசூல் காட்டிய பாதை என்ன, எடுத்துக்கொள்ளக்கூட தயாரா இல்லை, சிந்திக்கக்கூட தயாரா இல்லை. உடனே கோர்ட்டுக்கு போலாமா, எந்த கோர்ட்ல போலாம், அதுக்கு எத்தனை வருஷம் நடக்கும், எத்தனை வருஷம் பணம் செலவழிக்கணும், எந்த வழக்கையை பிடிக்கணும், இப்படி ஷைத்தானுடைய சட்டத்தின் பால் தான் விரைந்து செல்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்து விடுகின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் தீர்ப்பளிப்பதை விலக்கிக் கொள்கிறோம். இதனால என்ன ஆகுது இன்னைக்கு சமுதாயத்தில், என்ன ஆகுது சகோதரர்களே? எத்தனையோ ஷாபானுக்கள் ஷாபானுக்களுடைய பிரச்சனை, எத்தனையோ தஸ்லீமா நஸ்ரீங்களின் பிரச்சனை, எத்தனையோ சல்மான் ருஷ்டிகளின் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் உருவாகி உருவாகி உருவாகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு கூலி குறுகி போய் நிற்பதற்கு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுவிட்டு நாம் மற்ற சட்டங்களை ஷைத்தானுடைய சட்டங்களை பார்த்து தேடி செல்வதுதான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு நாம் என்ன செய்யணும், வேற என்ன தீர்வு இதுக்கு? இன்னைக்கு நாங்க ஏதாவது பிரச்சனை கோர்ட்டு தானே போய் ஆகணும், கோர்ட்டுக்கு போய் 10,000 ரூபாய் சொத்து உள்ள பிரச்சனைக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும், 10 வருஷம் அதுக்காண்டி மாரடிக்கணும், 10 வருஷம் கடை ஆலையின கோட்டுக்கு வீட்டுக்கு இதான் எனக்கு தீர்வு, வேற வழி என்ன என்று நாம் யோசிப்போம். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவான வழி நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் நாம் ஷரியத் பஞ்சாயத்து கோர்ட்டுகளை அமைக்க வேண்டும். ஷரியத்தின் முறைப்படி சிறந்த உலமாக்களுடைய தலைமையிலே நல்ல நல்ல சட்டம் படித்த வக்கீல்களை வைத்து, நல்ல நல்ல விவரம் தெரிந்தவர்களை வைத்து, நல்ல சமுதாய அக்கறை உள்ள தலைவர்களை வைத்து ஷரியத் பஞ்சாயத்து என்று அமைத்து நம்முடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஷரியத் பஞ்சாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அங்கே வழங்கப்படக்கூடிய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை கூட்ட உட்பட்டு வழங்கப்படக்கூடிய தீர்ப்பை, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை உட்பட்டு வழங்கப்படக்கூடிய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் தான் நமக்கு முத்தியில் நாம் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும், ஜமாத்துகளுக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமை ஏற்படுத்த முடியும். அதே போல அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டுமே நடைமுறைப்படுத்திய நியாயவான்களாகவும் உண்மையான மூமின்களாகவும் ஈமான்தாரிகளாகவும் ஆக முடியும். இல்லை என்றால் சகோதரர்களே, நாம் காலம் முழுவதும் இந்த ஷைத்தானுடைய சட்டங்களை தேடி தேடி ஷைத்தானுடைய சட்டங்களின்படியே தீர்ப்பை எடுத்து எடுத்து ஷைத்தானுடைய சட்டங்களை நோக்கியே நாம் அலைந்து கொண்டிருப்போம். எனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிறோம், பொது கிரிமினல் சட்டம் கொண்டு வருகிறோம் என்று இஸ்லாமிய எதிரிகள் போடக்கூடிய அத்தனை கூக்குறளுக்கும் நாம் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததிகள் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்ற சந்தேகம் இல்லை. நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு ஷைத்தானுடைய சட்டங்களின்பால் முழுக்க முழுக்க சென்று விடுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. ஆகவே நாம் ஒவ்வொரு உறுதியேற்போம், இதற்காக முயற்சி செய்வோம். அதற்கு பயானில் சொன்னாரு, கேட்டா நல்லா இருந்துச்சு, அவரே எல்லாம் ஏற்பாடு செஞ்சுப்பாரு என்று நாம் கலைந்து விடாமல் நாம் ஒவ்வொரு இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஷரியத் பஞ்சாயத்துகளை ஒவ்வொரு மொஹல்லாவிலும் ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு ஊரிலும் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஷரியத் பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் வழங்கக்கூடிய நியாயமான தீர்ப்பை அல்லாஹ்வுக்கு பயந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையை எடுப்போம் எனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாம் மூமின்களாக திகழலாம், மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமான வெற்றி அடையலாம். ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர தாவா.